ஒரு சிறு கதைதான், இனிமையில் தொட தொட தொடர் கதைதான், தனிமையில் உனக்கு ஒரு சிறு கதைதான், தொட தொட தொடர் கதைதான். உருகி உருகி இதை படித்திட வா வா வா கண்ணா வா வா வா. காதல் சின்னமாய் ஆகும் எங்கள் யாத்திரை. நாலு கண்கள் பாதை போட நாகரீகம் கடந்தது வா வா வா கண்ணா வா தா தா தா கவிதை தா. எனக்கு ஒரு சிறுகதனி இனிமையில் தொட தொட தொடர்கதனி, தனிமையில் எனக்கு ஒரு சிறுகதனி தொட தொட தொடர்கதனி. உருகி உருகி உனை படித்திட வா வா வா அன்பே வா வா வா. மன்றம் போகுமே பேச தேவையில்லை என்றே அங்கு தீர்ப்பு ஆகுமே. ராகுவினை போலவே நானும் வந்து போகவோ தேவம் வீணையாகவே தேவகீதம் பாடவோ. நானும் நீயும் காதல் கைதி என்ன என்ன எனக்குது வா வா வா அன்பே வா தா தா தா அமுதம் தா. காண வேண்டும் காவியங்கள் சொல்லுவான், கம்பராடன் உன்னை கண்டு சீதையோடு துள்ளுவான். ஷாஜஹானை பார்த்ததில்லை நானும் உன்னை பார்க்கிறேன், தாகம் கொண்ட தேகம் உங்கு பாடும் பாடல் கேட்கிறேன். தாஜ்மஹாலின் காதிலே ராம காதை கூறலாம், மாறும் இந்த பூமியில் மதங்கள் ஒன்று சேரலாம். பாதி நீயும் பாதி நானும் ஜோதியாக இணைந்திட வா வா வா கண்ணா வா தா தா தா கவிதை தா. எனக்கு ஒரு சிறுகதனி இனிமையில் தொட தொட தொடர்கதனி, தனிமையில் எனக்கு ஒரு சிறுகதனி தொட தொட தொடர்கதனி. உருகி உருகி உனை படித்திட வா வா வா அன்பே.